Yeah. Casa. 25. Soldado. Let's go. Hold up. Wait. Singing to rap. Why? நிறைய பேர் கேட்குற கேள்வி, நாங்கள் எப்பயும் டிஃப்ரெண்ட் டைப். கூட கதைச்சு கூட குடிச்சா இட்ஸ் ஏர்லி நைட். நாங்கள் ஸ்டார்ட்லே ஹஸ்டஸ் பேபி, பிடிச்சிருக்க இந்த மியூசிக் லைஃப். What do you know about Annachi? What do you know about IFT boys? Rap music எல்லாம் நிறுத்து, let me smile, I'm 25. What do you know about Annachi? What do you know about IFT boys? Rap music எல்லாம் நிறுத்து, let me smile, I'm 25. I love my French girls, எனக்கு தெரியல why. Maybe our accent, that's why பார்க்குற பார்வை ஒரு மாதிரியா இருக்கு, she dangerous at night. Insta-ல கூட followers இருந்தா doesn't mean she's always nice. Some girls like talking to me, சில பொண்ணுங்க just boring to me. I don't care if you're older than me, IFT music pretty keep following me. அன்னைக்கு ஒருத்தன் சொன்னா எங்களால முடியாது that night. Colors album coming out soon, pre-order worldwide, yes. Let's talk about snakes, let's talk about ladders. நீ எவ்வளவு மேல ஏறினாலும் your music is far from bangers, huh? சில பேர் ரொம்ப ஃபேக், சில பேர் சிம்பிள் யூசர்ஸ். ஃபேமஸ் ஆறது ஒன்று ரெண்டு பாட்டு விட்டு ரேப் பண்ணுற லூசர்ஸ். தம்பி நீ பலியாடு, புதிய பூசிட்டு தலையாட்டு. இந்த சீனிட சேவியர் வந்தாச்சு, உன் டீம் ஃபுல்லா பொறாம புடிச்சவங்க. சோ பேசிக்கல் நீ தனியாடு, இது வழிநாடு. நட்பே துணை உசி ஏஜே அனுசரி கபு சுவாசம. ஒரு நாள் ஹிஸ்டரி புக்ஸ்ல இப்ப வரலாறு, எஸ் பெரியாளு. Count your last 5 video views, does it even reach one of mine? சத்தியமா நான் நல்லவ இல்ல, please god forgive my crimes. அப்பட ஸ்டேஜ்ல ஏறுவனா கோ உசி மை மேனேஜர்ஸ் லைன். You know I love this music shit and I love my IFT fans. What do you know about Annachi? What do you know about IFT boys? Rap music ella nirutte, let me smile, I'm 25. What do you know about Annachi? What do you know about IFT boys? Rap music ella nirutte, let me smile, I'm 25. I love my French girls, எனக்கு தெரியல why. Maybe our accent, that's why பார்க்குற பார்வை ஒரு மாதிரியா இருக்கு, she dangerous at night. Insta-ல கூட followers இருந்தா doesn't mean she's always nice.